கடவுள் உருவம் உடையவரா உருவம் அற்றவரா? அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அவர் உருவம் இல்லாதவர், அதே வேளையில் உருவம் உடையவரும் கூட. பக்தர்களுக்காக அவர் உருவம் தாங்குகிறார். யார் ஞானியோ, அதாவது யார் இந்த உலகத்தை கனவு போல் காண்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் உருவம் அற்றவராக உள்ளார். தான் தனிப்பட்ட ஒருவன் என்பதும் உலகம் தன்னிலிருந்து வேறுபட்ட ஒன்று என்பது பக்தனுக்கு தெரியும். எனவே இறைவன் பக்தனுக்கு ஒரு தனிநபராக காட்சியளிக்கிறார். ஞானி அதாவது வேதாந்தவாதி இது அல்ல இது அல்ல என்ற ஆராய்ச்சி செய்கிறான். அவ்வாறு ஆராய்ச்சி செய்து நான் உண்மையல்ல, உலகமும் கனவு போல் உண்மையற்றது என்பதை அகத்தில் உணர்கிறான். ஞானி பிரம்மத்தை தன்னுணர்வில் உணர்கிறான். ஆனால் அவர் யார் என்பதை சொற்களால் சொல்ல அவனால் முடிவதில்லை. அது எப்படி தெரியுமா? கங்கு கரையற்ற சச்சிதானந்த பெருங்கடலில் பக்தி என்னும் குளிர்ச்சியினால் தண்ணீர் அங்கங்கே உறைந்து பனிக்கட்டியாகிறது, திடமான பனிக்கட்டியாகிறது. அதாவது பக்தர்களுக்காக இறைவன் தனிநபராக வருகிறார். அதாவது சில வேளைகளில் உருவம் தாங்கி வருகிறார். ஞானசூரியன் உதித்தால் அந்த பனிக்கட்டி உருகிவிடுகிறது. அப்போது இறைவன் உருவம் உடையவர் என்று உணர்வதில்லை, அவருடைய உருவக்காட்சி கிடைப்பதில்லை. அவர் யார் என்பதை வாயினால் சொல்ல முடியாது. யார் சொல்வானோ அவனே இல்லை. அவனது நான் உணர்வு தேடினாலும் கிடைப்பதில்லை.